வணக்கம். ஞானப்பிரகாசம், 27/5/18. தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறையை நோக்கி பயணிக்கணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி பயணிக்கணும். நாம் இருக்கும் இடத்தை வந்து பாதுகாப்பான முறையில் வடிவமைக்கணும். ஒரு நிரந்தரமான நீண்ட கால அடிப்படையிலான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வாழறதுக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னா, அதுக்கு வந்து நிச்சயமாக நம்முடைய வேளாண்மை, அதுவும் தமிழர் வேளாண்மை தான் அதுக்கு வந்து மிகச்சரியானது அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சுட்டே வரோம். பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த பண்ணைகளை நம்ம வடிவமைக்கிறதன் மூலமாக தான் இந்த பாதுகாப்பை வந்து நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்த முடியும். சரியா, இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதை வந்து உறுதிப்படுத்துகிறோங்கிறத வந்து நம்ம நிரூபிச்சுட்டே வரோம். இப்போ பல்லடம் பழனிச்சாமி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த நாளில் தண்ணியே இல்லை, இப்போ அரைக்கிணறுக்கிட்ட தண்ணி இருக்குது. 4000 காய்க்கு மேலே தேங்காய் போட்டார். அவரே பேசுனதை கூட போன மாதம் நான் எடுத்து போட்டிருந்தேன். மரங்கள்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீரை கட்டமைச்சிட்டு வரோம். எப்படி வந்து ஒவ்வொரு பயிரையும் எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறோம். இதை வந்து உண்மையிலேயே ஒரு தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு வந்து ஒரு மிக முன்னதமான பணியை செய்து வேறு எங்கும் யாருமே செய்யாத அளவுக்கு, உலகத்தில் வேறு யாரும் இது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல, தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் நம்முடைய மாணவ இளைஞர் கூட்டமைப்பில் இருக்கிற நண்பர்களும் உறுப்பினர்களும் அதுக்கு ரொம்ப ரொம்பவே பல்வேறுபட்டவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்கிறத வந்து நான் மறுக்கவே முடியாது. ராஜதுரனுடைய ஒத்துழைப்பு, ரமேஷ் என்னுடைய ஒத்துழைப்பு மற்றும் இவங்களுடைய ஒத்துழைப்புலாம் மிகச்சிறப்பான ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக பல்வேறு அமைப்புகளின் மூலமாக இந்த கட்டமைப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்தியிருக்க மாட்டோம். நிலத்தை வடிவமைச்சிருக்க மாட்டோம், நீரை வடிவமைச்சிருக்க மாட்டோம், சூழலியலை வடிவமைச்சிருக்க மாட்டோம். பயிர் வாழறதுக்கான அடிப்படை சூழலியல் இருக்குது பாருங்கள். இப்போ தென்னையில் வந்து மண்புழுக்கள் உரத்தெல்லாம் அங்கேயே கொண்டு வரணும், மண்புழுக்களையே கொண்டு வரணும் மன்னிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. தென்னந்தோப்புகளில் நம்ம மண்புழு உரத்தை கொண்டுட்டு போய் போட்டிருந்த விவசாயிகள் மத்தியில் மண்புழு உரத்தை, மண்புழுவையே உற்பத்தி செய்த தோட்டங்களில் அங்கேயே மண்புழு உரத்தை உற்பத்தி செய்வதற்கான வடிவமைப்பு முறைகள் எல்லாம் நம்ம கொண்டு வரோம் இல்லையா. அதே போல் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தால் தான் தோப்பு காய்க்கும் அப்படிங்கிற இடத்துல நீர் பாய்ச்சாமலே ஆண்டு முழுவதும் காய் காய்க்கிற முறை, இயற்கையை சார்ந்து நிற்கிற முறை, கோடையிலும் ஆடையிலும் கோடையிலும் கூட காய்க்கிற மாதிரியான முறை, இந்த மாதிரி முறைகளை நம்ம வடிவமைக்கிறதன் மூலமாக விவசாயிகளை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி கொண்டு வர முடியும். இது மாதிரி சில மாதிரி பணிகளை வடிவமைக்கிறது மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பையும் இயற்கை வாழ் சூழலையும் விவசாயிகளுடைய ஒரு நிரந்தர பாதுகாப்பையும் நம்ம வந்து உறுதி செய்ய முடியும். விவசாயிகளுக்கு இந்த மாதிரி நிரந்தர வருவாயையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறையும் நம்ம அமைச்சோம்னா, எதிர்வரும் காலத்தில் விவசாயிகள் வந்து ஒரு விவசாயிகள் தான் மிக பெரும்பான்மையானவர்களாக இருக்காங்க இல்லையா. அப்போ தான் அவங்களால அமைதியாக உட்காந்து யோசிக்கவே முடியும், எதையும் எதிர்கொள்ள முடியும், தங்களை சார்ந்திருக்கிற பிரச்சனைகளை. விவசாயமே அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாகி அதுக்கு உழைக்கிறதே மிகப்பெரும் உழைப்பாகி அந்த விவசாயமே அவங்களை 24 மணி நேரம் வேலை வாங்கிட்டு இருந்ததுன்னா அவங்களால வந்து எதையுமே நிம்மதியாக செய்ய முடியாது இல்லையா. தண்ணிக்காக உழைச்சி, உரத்துக்காக உழைச்சி, அப்புறம் விளைச்சலுக்காக உழைச்சி, பயிருக்கு வர்ற நோய்களுக்காக உழைச்சி, இப்படி உழைச்சி உழைச்சி அதில் தோல்வியவே அவங்க முடிவு வரைக்கும் சந்திச்சுட்டு வர்றவங்க. நவீன வேளாண்மைங்கிற பேரில் கூட இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு இல்லாத மாதிரியான விவசாய அமைப்புகளை வந்து நம்ம வந்து கையில் எடுத்துட்டோம். ஆனால் தமிழர் வேளாண்மை முறைங்கிறது முழுமையான நிறைவான நிரந்தரமான வேளாண்மை முறைகளை கையில் வச்சுருக்கு. சரியா, அந்த நம்முடைய முன்னோர்களுடைய முறைகளை வந்து நம்ம மீட்டெடுத்து நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் அவங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கும் செலவில்லாத நிரந்தரமான வருவாய் அமைப்புகளை உண்டு பண்ணுறதன் மூலமாக பாதுகாப்பான நிரந்தரமான நில அடிப்படையிலான இயற்கை சூழலை உருவாக்குவதன் மூலமாக அவங்க வைக்கிற பயிர்களெல்லாம் அந்த நிரந்தரமான இயற்கை அமைப்பை உருவாக்குறதன் மூலமாக நிரந்தரமான விளைச்சலை கொண்டு வர முடியும். இந்த இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான், அதாவது தென்னந்தோப்பை எப்படி நிரந்தரமாக வடிவமைக்கிறது, கடலைக்கொள்ளை எப்படி நிரந்தரமாக வடிவமைக்கிறது, ஒரு நெல் வயலை எப்படி நிரந்தரமாக வடிவமைக்கிறது, இது மாதிரி ஒவ்வொன்றையும் நீர் வாழ்ந்த கிழங்கு வகை பயிர்களுக்கு எப்படி பண்ணுறது, மர வகைகளுக்கு எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம நிரந்தரமான வகையில் நம்ம வந்து வடிவமைச்சு கொடுத்துட்டு வரோம், சரியா? இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு விளைச்சல் உறுதி செய்யப்படும். காலத்தோடு ஒத்து வேளாண்மை செய்ய பழகிட்டாங்கன்னா காலம் கொண்டு வந்து விளைச்சலை கொடுத்துரும் இல்லையா. இப்போ குறுவையில் நடுற நெல்லை சம்பாவில் நட்டால் விளையாது, சம்பா பயிரை குறுவில் நட்டால் அப்படியே விளையாது இல்லையா, இது உண்மை. ஆக காலங்கிறது விளைச்சலை கொண்டு வரத்தில் வேறு மிக முக்கியமான காரணி. சில பயிர்கள் மட்டும் எல்லா காலத்திலையும் காய்க்கும், சில பயிர்கள் காலத்தில் மட்டுமே காய்க்கும். அப்போனா அது பாக்கி நாளில் வந்து நோய் தடுப்பாற்றலையும் விளைச்சலுக்கான காரணிகளையும் அது தயார் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பயிர் முறைகளையும் நில அமைப்பு முறைகளையும் நீர் பாசன முறைகளையும் நீரை எப்படி பாய்ச்சணுங்கிற முறைகளையும் நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருந்தாங்க. அதை வந்து நம்ம நிறைய மாதிரி பனைகளை உருவாக்குறதன் மூலமாக ரொம்ப சீக்கிரம் நம்ம ஒரு மாபெரும் ஒரு புரட்சின்னே சொல்லலாம். அதை விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியவே கொண்டு வர முடியும். வாழ்வியல் புரட்சி, ஒரு அமைதியான நீடித்த வாழ்வியல், ஒரு கோட்பாடுகள், வாழ்வியல் அமைதியான வாழ்க்கை, நிரந்தரமான தலைமுறை தலைமுறைகளுக்குமான நிரந்தரமான வழிகாட்டுது அமைப்பு வேளாண்மையில் அப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணைகள்லாம் வடிவமைக்கிறோம். இதற்காக ஒத்துழைத்த நண்பர்கள் அனைவருக்கும், மாணவ இளைஞர் கூட்டமைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.